உலகெல்லாம் ஒரு சொல் காதல், ஒரு சொல்லில் உலகம் காதல், உலகெல்லாம் ஒரு சொல் காதல், ஒரு சொல்லில் உலகம் காதல். கற்காலம் தொடங்கி கம்ப்யூட்டர் வரையில், கற்காலம் தொடங்கி இன்டர்நெட் வரையில், அன்றும் இன்றும் என்றென்றும் காதல், எங்கெங்கும் காதல், ஒவ்வொன்றும் காதல், என்றென்றும் காதல், எங்கெங்கும் காதல், ஒவ்வொன்றும் காதல், என்றென்றும் காதல். உலகெல்லாம் ஒரு சொல் காதல், ஒரு சொல்லில் உலகம் காதல். சிந்தும் நீருக்கு பூக்களோட காதல், வழி போகும் காற்றுக்கு காலம் மீது காதல், கடிகாரம் உள்ளுக்கு கம்பன் மீது காதல், தமிழ் கண்ட சொல்லுக்கு. நதி வளைந்து போவது எல்லாம் கரையோடு கொண்ட காதல், ஆண் குனிந்து போவது எல்லாம் பெண்ணோடு கொண்ட காதல், எங்கெங்கும் காதல், ஒவ்வொன்றும் காதல், என்றென்றும் காதல், எங்கெங்கும் காதல், ஒவ்வொன்றும் காதல், என்றென்றும் காதல். உலகெல்லாம் ஒரு சொல் காதல், ஒரு சொல்லில் உலகம் காதல். சாமி வாழாது, பூமி மட்டும் சுற்றும் அடப்பூக்கள் இல்லாது. கார்காலம் ஒன்று வந்தால் அட கம்பளி மீது காதல், 17 வயது வந்தால் அட காதல் மீது காதல், எங்கெங்கும் காதல், ஒவ்வொன்றும் காதல், என்றென்றும் காதல், எங்கெங்கும் காதல், ஒவ்வொன்றும் காதல், என்றென்றும் காதல், என்றென்றும் காதல்.